அஸ்மத் குருப்யோ நமஹ. பாதுகா சகஸ்ரத்துல அதிகார பரிகிரக பத்திதியிலே முதல் ஸ்லோகத்தினாலே பாதுகைய அந்த அதிகாரத்தை அது ஏற்றுண்டு அயோத்திக்கு திரும்பி ராஜ்ய பரிபாலனத்தை பண்ணித்து அதில எப்படி அன்பயமும் வெதிரேகமும் ஏற்படுறது அப்படிங்கிறத போன உபன்யாசத்துல அனுபவிச்சோம். இதிலிருந்து சதாச்சாரியாருடைய ஆசிரயணம் யாருக்கு இருக்கோ அவன் பரமைகாந்தியாக இருக்கான், அது கிடைக்க பெறாதவன் ஏதோ கண்ணா பின்னாங்கிறதான தன் இந்திரியங்களுக்கு வசப்பட்டதான ஒரு வாழ்க்கையை வாழ நேரிடுகிறது என்பதை சொன்னார். இதிலிருந்து இந்த ஆச்சாரியன் மற்றும் பாதுகையினுடைய மகிமையானது பறக்க பேசப்பட்டது. அதுக்கு அடுத்ததா இரண்டாவது ஸ்லோகத்துல மோஷிதஸ்திரச்சராணயத்னதோசலாஞ்சனபதானுபாஸ்மஹேஷு காஞ்சனபூவவத்சரான் தது தெய்வதம் தனுஜ வைரி பாதுகான். அதாவது மோஷித ஸ்திரச்சரான் அப்படின்ற இந்த ஸ்லோகத்தினாலே அயத்னதா எந்த விதமான ஒரு பெரிய பிரயாசம் அல்லது முயற்சி இல்லாமல் கர்மயோகம் முதலானவைகள் இல்லாமல் மோசித இந்த சம்சாரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறதான ஸ்திர நிலை இருப்பதென்ன, சரானு சஞ்சரிக்கின்றதென்ன, இவைகளை கொண்டதான கோசலான் ஜனபதானு கோசல தேசங்களை அந்த கோசல தேசத்தில் உள்ள அனைத்து சேதன அச்சேதன வஸ்துக்களையும் உபாஸ்மஹே நாங்கள் தியானிக்கிறோம். ஏஷு எந்த ஒரு தேசத்திலே தனுஜ அசுரர்களுக்கு வைரி சத்ருவான ஸ்ரீ ராமபிரானுடைய பாதுகா பாதுகையானது காஞ்சன வத்சரானு சில வருஷங்கள் மட்டுமே தெய்வத்தம் ஆராதிக்க தகுந்ததாக பபூவ இருந்ததோ. அதாவது ராமனுடைய பாதுகா 13 வருஷம் தானே ஆண்டுது. அதனால அத இந்த இடத்துல சிறகாலம் ஆட்சி செய்ததுங்கிறத காண்பிக்கிறதுக்காக அது காஞ்சன வத்சரான் இங்கே சாதிக்கிறார். கோசல தேசத்துல கொஞ்ச காலம் ஸ்ரீ ராமனுடைய பாதுக ராஜாத்தியா இருந்தது, ராணியா இருந்தது, அரசியாக இருந்தது. அப்போ அந்த பாதுகையினுடைய சகல லோகமும் இந்த பாதுகையை ஆராதிச்சுது. அதனால கர்மயோகம் இல்லை, ஞான யோகம் இல்லை, பக்தி யோகம் இல்லை, ஏன் இன்னும் சொல்ல போனா பிரபத்தி கூட கிடையாது. அந்த தேசத்தில் இருக்கிற புல் முதல் கொண்டு பெரிய ஞானிகள் வரையிலே எல்லாரும் சம்சாரத்தை அனாயசமாக தாண்டி மோட்சம் போனார்கள். அந்த கோசல தேசத்தை அங்குள்ளதான சேத்தன அச்சேத்தன வஸ்துக்களை அடியேன் தியானிக்கிறேன். கூறத்தாழ்வன் கூட பெருமாளை பார்த்து, ஹே பெருமானே, நீர் ராமாவதாரம் பண்ணின போது புல் பூண்டு முதலானவைகளுக்கு கூட கர்மயோகாதிகள் எதுவுமே இல்லாமல் அந்த வசந்த லோகமான வைகுண்டத்தை கொடுத்தீரே, எப்படி கொடுத்தீர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அதுக்கு தேசிகன் இந்த ஸ்லோகத்துல அந்த கூறத்தாழ்வானுடைய கேள்விக்கும் சமாதானம் சாதிக்கிற மாதிரி அமைந்திருக்கு இந்த ஸ்லோகம். ஸ்ரீ சக்கரவர்த்தி திருமகன் ஒரு சங்கடமான சமயத்திலே பாதுகை ராஜ்யத்தை ஒப்புக்கொள்ளும்படி சாதித்தார். கொஞ்ச காலம் சிம்மாசனத்தில் இருந்துவிட்டு மறுபடியும் கீழ்ப்படியில் வருவானே, அது எனக்கு வேண்டாம். ஆனாலும் என் இஷ்டப்படி நடக்க எனக்கு அதிகாரம் கொடுத்தால் போறேன் அப்படிங்கிறதாக பாதுக மனசுல நினைச்சுடுவான். எம்பெருமான் தான் சர்வஞனாச்சே, அவன் பாதுகை இப்படி மனசுல நினைக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ராமனும் சரி நீ எப்படி நினைக்கிறியோ அப்படியே ஆகட்டும்னு சாதிச்சாராம். அதனால தன்னை போன்ற அச்சேதனங்கள் எல்லாவற்றிற்கும் நல்ல நிதியை கொடுத்து விட்டது. இங்கே பாதுகாதேவி பாதுகாதேவி எம்பெருமானுடைய சாட்சாத் பத்தினின்னு சொல்லிட்டு வந்த நம் சுவாமி தேசிகன் இந்த பாதுகைய அகிரணையாக ஒரு ஜடவஸ்துவாக இந்த இடத்துல உருவகப்படுத்திக்கிறார். ஏன்னா அந்த மாதிரி அயோத்தியா தேசத்துல இருக்கிற அந்த கோசல தேசத்துல இருக்கிற ஜட பதார்த்தங்கள் கூட அறிவே இல்லாத ஞாத்திருத்துவம் கிச்சித்தும் இல்லாத அந்த ஜட பதார்த்தங்கள் கூட எம்பெருமான் தன்னடி சோதிக்கு எழுந்துள்ளும் போது ஸ்ரீராமபிரான் ஸ்ரீ வைகுண்டம் திரும்பி போகும்போது அவனோடேயே சென்றன என்பதை காண்பிப்பதற்காக இங்கே பாதுகை ஒரு அச்சேதனமாக ஒரு மரக்கட்டையாக உருவப்படுத்தி நம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்ப கூட நாம பாக்குறோம், ராஜாங்கத்துல ஏதோ டெம்பரரியா ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ இது பண்றதுக்கு ஒரு அதிகாரி வந்தான்னா அவன் இஷ்டப்படி செஞ்சுக்கிறான். பின்னால வர அதிகாரி அதை ஏண்டா இவன் இப்படி பண்ணாங்கிறத ரொம்ப விசாரிக்கிறது இல்லை. பாதுகாதேவி இங்கே ராணியாக ராஜாத்தியாக இருக்கிற நாளிலே அந்த அயோத்தியாவாழ் பெண்களுக்காக தனி சலுகை பலவற்றை ஏற்படுத்தினாள். ஓ ரொம்ப கூட்டம் ஜாஸ்தி இருக்கிற சமயத்துல லேடி ஸ்பெஷல்னு இந்த லோக்கல் ட்ரெயின்ஸ் எல்லாம் விடுறா பாருங்க, அந்த மாதிரி இந்த அயோத்தியாவாழ் பெண்களுக்காகவே தனியான சில சலுகைகளை இந்த பாதுகாதேவி கொடுத்தாளாம். இதுல இதனுடைய உள்ள அர்த்தம் என்னன்னா ஜடபதார்த்தமாக அதாவது ஜடம் போல தனக்கு ஞானம் இருந்தும் அந்த ஞானத்தை பிரயோகிக்காமல் ஜடமாகவே எத்தனையோ சிஷ்யர்கள் இருக்காளே, அப்படிப்பட்டவளுக்கும் கூட ஆச்சாரியன் சரணாகதி பண்ணி வைக்கிறாரே, அதனால அப்படிப்பட்ட ஜடபதார்த்தம் மாதிரி இருக்கிற சேதனங்களும் அந்த முட்டாளும் கூட நல்ல கதியை அடைந்து விடுகிறான் என்பதை இந்த பாதுகா சகசிரத்தின் மூலமாக நமக்கு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்போ இந்த கோசல தேசமான அயோத்தியிலே அசுரகந்தான்னு சொல்லப்படுறதான அந்த ராமனுடைய பாதுக சில வருஷங்கள் 14-13 ஆண்டுது. அப்போ அதை எல்லாரும் தெய்வமாகவே பார்த்தார்கள். அதுவும் தன் ஆட்சியை ஒரு தெய்வம் ஆட்சி செய்தால் எப்படி பரிபாலனம் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டுன்னு சொல்லலாம். ஒரு கர்மா எந்த ஒரு தபசோ எந்த ஒரு பிரயத்தனமான முயற்சியோ எந்த உபாய அனுஷ்டானமோ இல்லாததான அத்தனை ஸ்தாவர ஜங்கம வஸ்துக்களுக்கும் அந்த பாதுகதானே ராமபிரான் தன்னடிச்சோதிக்கு எழுந்திருடும் போது வைகுண்டத்தை கொடுத்தது. இதை யார் பண்ண முடியும், யார் பண்ணா பதுதானே பண்ணித்து. அதனால இது இந்த கோசல தேசத்துல இருக்கிற அத்தனைக்கும் ஒரு மகத்தான ஒரு மிகப்பெரிய உபகாரமா இருந்துதான். அப்படிப்பட்ட அந்த கோசல தேசத்தையும் அதிலே அப்பொழுது வாழ்ந்த இந்த சராசர வஸ்துக்களையும் நாம் உபாசிப்போம் அப்படின்னு சுவாமி தேசிகன் அபிப்பிராயப்படுறார். நமக்கு அயோத்தியிலே வாசம் இல்லை, அயோத்தியிலே ஒரு வீடு கிடையாது, நமக்கு அங்க இருக்கிறதுக்கு இடமும் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த உத்தம தேசத்தை மனதாலே நினைத்து உபாசனம் பண்ணினால் அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்குமே, அதனாலே நாம் உஜீவிக்கலாமே அப்படி இருக்கிறதான ஒரு உத்வேகம் ஏற்பட்டு சாதிக்கிறார் சுவாமி. பாதுகாதேவி இந்த 13 வருஷம் நாட்டை ஆண்டதுனாலே எத்தனை பெரிய லாபம் அந்த அயோத்தியாவாழ் மக்களுக்கு ஏற்பட்டது என்பதை நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய் மொழியிலே கற்பார் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புட்பா முதலா புல்லரும் பாதி ஒன்னியே நற்பாலயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுடேன். அத்தியற்புதமாக சாதிக்கிறார். தெய்வத்தை துதிக்க வேணும்னு நினைக்கிறவன் ராமபிரான எல்லா இன்னொரு தெய்வத்தை தேர்ந்தெடுப்பானா என்ன? நிச்சயம் பண்ண மாட்டான். அதனால் கற்பவன் ராமபிரான எல்லால் மற்றொரு தெய்வத்தை கற்பதில்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா புல் முதற்கொண்டு பெரிய ஞானி பிறையிலே எறும்பு முதற்கொண்டு நல்ல வித்வாம்சம் உள்ளவர்கள் வரையிலே ஒன்று கூட நீதி இல்லாமல் அயோத்தியிலே வாழ்கின்ற இந்த அசையும் அசையா பொருள்கள் அத்தனைக்கும் முகத்தை கொடுத்தானே, நற்பாலுக்கு வைத்தானே அவனை. இது அதி அற்புதமாக நம்மாழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே சொல்கிறார். இங்கே அச்சேதனும் கூட நற்கதி பெற்றனர் அப்படின்னு சொல்லிருக்கிறது, சந்தேகம் வரலாம். அதுக்கு இங்க ஆத்திருத்தவும் கிடையாது அச்சேதனத்துக்கு. அப்ப பெருமாளை எப்படி அது வந்து சரணாகதி பண்ணியிருக்க முடியும், இல்ல உபாய அனுஷ்டானம் பண்ணியிருக்க முடியும் அப்படின்றதான ஒரு பர்டினன்ட் க்வெஸ்சன் வரும்போது கற்பனையா ஒரு நிகழ்ச்சியை இந்த இடத்துல சாதிக்கிறார் நம் சுவாமி தேசிகன். ராமன் பாதுகாதேவிய பரதனுக்கு கொடுக்க எத்தனைத்த போது திட்டமிட்ட போது எம்பெருமானை பிரிவதற்கு பாதுகைக்கு இஷ்டமில்லை. ஆனாலும் அயோத்தியாவாழ் மக்களை காப்பாற்றணுங்கிற ஆசையும் இருக்கு. இப்போ அந்த கூழுக்கு மாசம் மீசைக்கு மாசன்றால அந்த மாதிரி ரெண்டு ஆசையும் இருக்கு. எம்பெருமானை விட்டு பிரியக்கூடாதுன்னு ஆசைப்படுது, அதே சமயத்துல அயோத்தியாவாழ் மக்களையும் காப்பாற்றணும்னு ஆசைப்படுறது. அப்போ என்ன பண்றது? எனக்கு சுகம் தேவரின் திருவடிங்கீழே இருக்கிறது தான். ஸ்ரீ ராமபிரானே தேவரீரை பிரிந்தால் அடியனுக்கு துக்கம் என்பதிலே கிஞ்சித்தும் சந்தேகமில்லை. கிட்டத்தட்ட 14 வருஷம் தேவரீரை பிரிய வேண்டி வருகிறதே, அதனால எனக்கு நீ ஒரு வரம் கொடுக்க முடியுமான்னு பாதுகை கேட்ட மாதிரி இருக்குதான். அதை கேட்டும் வாங்கிட்டு தான். அதனால 14 வருஷம் தன் இஷ்டப்படி ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லா மக்களும் எல்லா ஜாதியினரும் எல்லா வர்ணத்தவர்களும் எல்லா ஆசிரமிகளும் ஏன் சுருக்கமா சொல்ல போனா மரக்கட்ட கூட மோட்சம் கிடைக்கும்படியாக பாதுகா பண்ணித்தான். அப்போ ஏன் அப்படின்னு கேட்டா ராமனுடைய பிரிவாற்றாமையாலே அச்சேதன பொருள்கள் கூட ஒரு தாபத்தை அடைந்தனன்னு இங்கே வால்மீகி சொல்றாரே. அதனால ராமன் புறப்பட்ட போது நதிகள் வற்றிவிட்டன, தடாகங்களான குளங்களெல்லாம் வற்றின. அப்படி அச்சேதனங்களும் பிரிவாற்றாமையினாலே தங்கள் ராமனுடைய பிரிவை பறைசாற்றினவே அப்போ பாதுகாதேவி நினைச்சாலாம் கேட்டாலாம் வரும். பெருமாள் தந்தாராம் துவாபர யுகத்துல கிருஷ்ணன் ஆட்சி பண்ண போது கூட இப்படி எல்லாம் நடக்கல. இப்போ இந்த பாதுகா ராஜ்யத்துல அதுக்கு பிற்பாடு ராமன் ஆட்சி செய்கிற ராம ராஜ்யத்தில் இதெல்லாம் நடக்கிறது. பாதுகாதேவி ஆண்ட போது அது ரொம்ப பலித்தமாச்சான். கர்மா யஜ்ஞாதிகள் உபாய அனுஷ்டானம் ஆச்சாரிய ஆசிரயணம் இப்படி கிஞ்சித்தும் இல்லாத ஒரு யோகத்தையும் பார்க்கலையாம் பாதுக. கோசல வாசம் இருந்தா போரும் அப்படிங்கிற அந்த ஒன்னதான் அந்த மோட்சத்துக்கான தகுதியாக பாதுக பார்த்துன்னு சாதிக்கிறார். இப்போ இது எதை காட்டுறதுன்னா, ஒரு ஆச்சாரியன் இருந்தால் அந்த மோட்ச லாபம் கைமேல பலன், அது ஒன்னே போரும். வேற எந்த அந்த எம்பெருமானை ஆசிரியிப்பது அப்படிங்கிற ஒண்ணு போரும். வீரியெல்லாம் ஆச்சாரியன் பார்த்துப்ப, அவர் நமக்கு கட்டாயம் மோட்சத்தை பிரபத்தி பண்ணி அடைவிப்பார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்த மாதிரி புல் பூண்டு முதலான அனைத்து வஸ்துக்களுக்கும் மோட்சத்தை அடையும்படியாக இந்த பாதுக பண்ணிக்கு அப்படிங்கறது சாதிக்கிறார். நமக்கு பாதுகனுடைய இருக்கிற வரம் இல்லையே, நாம என்ன பண்றது? நமக்கு கோசல தேசத்திலே வாசம் இல்லை, ஏன் அங்கே ஒரு சிறிய இடம் கூட நமக்கு இல்லை, நாம என்ன பண்றதுன்னு நமக்கு தோணுமோனோ அது போனா போறது. கோசல நாட்டை மனசால உபாசனம் பண்ணும், அந்த கோசல வாசம்தான் பிராப்தம் இல்லையே தவிர உபாசனத்தை யாரும் தடுக்க முடியாதே. அதனால கோசல தேசத்திலே நாம் வாசம் பண்ணுவதாக ஒரு உபாசனத்தை பண்ணலாமே. இதுல இருந்து எதை சுவாமி தேசிகன் இங்கே சாதிக்க வர்றார்னா, பகவானை அடைவதற்காக எந்த ஒரு மார்க்கத்தையும் நாம் பிடித்து கொள்ளலாம், அதுல தப்பு நேரிடுமே, நிறைய தவறுகள் செய்வோமே, அது பிராப்தமாகாத தோல்வி அடையுமே, இது அனுஷ்டானத்துக்கு லோபம்னா சாஸ்திரம் சொல்றது அப்படின்னு எல்லாம் நினைக்காமல் இப்போ பிரபத்தி பண்ணா கூட பகவத் பாகவத அபசாராதிகளும் பிரம்மஹத்தியாதி தோஷங்களும் ஒருவனுக்கு சம்பவித்தால் அவனுக்கு மோட்சம் நிச்சயம் கிடையாதுன்னு தானே சாஸ்திரம் சொல்றது. அப்போ ஆச்சாரியனை நாம கெட்டியமா பிடிச்சோம்னா இந்த லோபங்கள்லாம் நமக்கு குறுக்காலமும் நிகழாது. அதிலிருந்து அப்படி அந்த தோஷங்களை நாம் பண்ணுவதற்கு அவகாசமே ஆச்சாரியன் கொடுக்க மாட்டாராம். அதனால அப்படியே நம்மளுடைய அறியாமலேயே ஏற்பட்டாலும் கூட அதை பிராயச்சித்தாதி ரூபமா சமணம் பண்ணி அந்த ஆச்சாரியன் அந்த சிஷ்யனுக்கு நிச்சயம் மோட்சத்தை கொடுப்பான் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதை வலியுறுத்துகின்ற நோக்கத்திலேயே சுவாமி தேசிகன் இந்த கோசல நாட்டையே உபாசனம் பண்ணுங்கோள் என்று சொல்லுகிறார் அப்படின்னு வச்சுட்டு இந்த பாதுகாசாஸ்திரத்தினுடைய அதிகார பரிகார பத்தியினுடைய இரண்டாவது ஸ்லோகத்தை தலை கட்டுகிறேன். கவிதார்ஜிய சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.